தீவன் நீ தெளித்ததில் பூவிழுந்ததில் பூமி உடைந்ததில் காதல் காதல் இது காதல் என்றே காதல் காதல் இது காதல் என்றே காற்றில் காற்றில் ஓர் ஓசை கேட்குதே உயிரின் உயிரை உணரும் முயற்சியா